hum huma, huma hum huma, huma hum huma, huma hum. Hum huma, huma hum huma, huma hum huma, huma hum. Hum hum hum hum huma, huma hum huma, huma hum. சண்ட கோழி கோழி இவ சண்ட கோழி கொஞ்சம் தடவு தடவு இவ சொந்த கோழியா சண்ட கோழி கோழி இவ சண்ட கோழி கொஞ்சம் தடவு தடவு இவ சொந்த கோழியா கைய வச்சா நெஞ்ச குள்ளே கைய முயா நீ ரெண்டு முடத்தலா பாய போடையா சண்டை வந்துச்சா தள்ளி படமையா